தலைப்பு சொல். வார்த்தை கோர்வைகள் வாழ்வை இணைக்குமோ, வாய் சொல்லில் நித்தம் வாழ்வை அளித்தோம், செல்லா சொல்லால் செல்லாமல் போனோம். சொல்லத் தவிக்கிறேன், சொற்களுக்கு தவிக்கிறேன், வாய் சொல்லால் அவரவர் வாழ்வை படைத்தோம்.